கேட்டு சந்தவரிகள போட்டு சொல்லி கொடுத்தது காற்று உறவோடுதான் அத பாடணும் இரவோடுதான் அரங்கேறணும் துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயில் இசை கேட்டு துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயில் இசை கேட்டு சந்தவரிகளை போட்டு சொல்லி கொடுத்தது காற்று உறவோடுதான் அத பாடணும் இரவோடுதான் அரங்கேறணும் உள்ளி எழுந்தது சின்ன குயில் இசக்கே அழகே புது ஆசை வெள்ளம் அணை தாண்டி தாவது மலரே தினம் மாலை நேரம் மனம் தானே நோவது மாலை முதல் காலை வரை சொன்னால் என்ன காதல் கதை துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயில் இசைக்கு அடியே ஒரு தூக்கம் போட்டு நெடுநாள் தானது கிளியே பசும் பாலும் தேனும் வெறுப்பாகி போனது நிலவே பகல் நேரம் போலே நெருப்பாக காயுது நான் தேடிடும் நீ போவதா ஏமாத்தியே பாவா கண்ணே இதோ அழைக்கிறேன் துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயில் இசைக்கே சந்தவரிகள் போட்டு சொல்லி கொடுத்தது காற்று உறவோடுதான் அத பாடணும் இரவோ